தேசிய பரீட்சன கரண்ட பே ஆண்டோட்ட சொல்றாங்க ரஜேத கரண்ட வரித்தட்ட தியனுவா ஏகனிசா ஜாத்திய பரீட்சன சகா விதேசிய சம்பந்த தாவத் யாகன ஹைபிரைட் கீழ ஏம கலவன் கரல தமாய் கரண்ட ஒண்ணு கீழ ஜோஜனா கரல தீக்குண்ணா அப்ப அமெரிக்கா கிராப்பு ஜோஜனாவிட்ட ஜாத்திய பரீட்சன வித்தராய் கரண்ட ஒண்ணு கீழ கீழ தியன் ஏகனிசா ஏகட்ட ஹரியட்ட கரா இது அனைத்தையும் விதேசிய நடுக்காரது மால சமாராய எக்கது கரண்ட ஒண்ணு கீழ கீழ தியன் அச்சராய் மேக அனைத்தையும் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் கீழ ஏக கோயில் விதியட்ட அறியட்ட கராய் கீழ விசுவாசம்.